வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. கொஞ்ச நேரம் கையில் சிக்கி போச்சு, அதை சொல்லி சொல்லி சிக்கி போச்சு, சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு, அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டு கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது.